सर्वेभ्यः नमस्कारः। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। सुदर्शनाष्टकतले नालावद् श्लोकम्। स्फुटतटिज्ज्वालपिञ्चरा प्रतुतरज्ज्वालपञ्चरा परिगतप्रत्नविग्रहा पटुतर प्रज्ञ दुर्ग्रहां प्रहरण ग्राम मंडिता परिजन त्राण पंडिता जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। स्फुटतटिज्जाल पिंजरा प्रतुतर ज्वाल पंचरा परिगत प्रज्ञ विग्रह पटुतर प्रज्ञ दुर्ग्रहां प्रहरण ग्राम मंडिता परिजनत्राण पंडिता जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। இந்த ஸ்தோத்திரம் சுதர்சன அஷ்டகத்தில் நாலாவது ஸ்தோத்திரம். வளவாய் முசல அப்படின்னு ஒரு அவதாரிக்கையில் ஒரு பாசுரத்தில் வருது. அந்த உலக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுத காரியங்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தினால சாதிக்கிறார். ஸ்புட தடி ஜால பிஞ்சரா, நிலை நின்ற மின்னல்களின் கூட்டம் போல ஸ்வர்ணமயமான ரூபத்தை உடையவரே, பிரதுதர ஜ்வால பஞ்சர, ஒரு ரொம்ப பெரியதா இருக்கக்கூடிய அக்னி ஜுவாலாமயமான ஒரு கூட்டத்தை உடையவரே, பரிகத பிரத்ன விக்கிரகம், யந்திரத்தில் தன்னை சுத்தி வாசுதேவர் முதலான சிரேஷ்டமான ரூபங்களை உடையவரே, பட்டுதர பிரஜ்ஞ விக்கிரகம், ரொம்ப பெரிய வித்வான்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெருமையை உடையவரே, பிரகரண கிராம மண்டிதாம், ஆயுத கூட்டங்கள்னால ஒன்று யந்திர ஆவரணங்களை உடையவரே, பரிஜனத்ரான பண்டிதாம், ஆசிரித்தர்களுடைய ஒரு பரிபாலனத்தில் சாமர்த்தியம் உடையவரே, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனாம், ஜெயலக்ஷ்மிக்கு பிரதனாயும் உபாசகருக்கு எப்பொழுதுமே சுகத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறவராகவும் விஜயலட்சுமியினுடைய ஒரு கடாட்சத்துக்கு இலக்கானவராகவும் இருக்கக்கூடிய திருவாழி இறைவனாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரே ஜெயித்தருள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, மின்னல் நிலையா இருக்காது, மேக்சிமம் ஒரு செகண்ட் வரும், ரெண்டு செகண்ட் இருக்கும். ரொம்ப பெரிய மின்னலா இருந்தாலும் கூட ஒரு ரெண்டு செகண்டுக்கு மேல நம்ம பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஒருவேளை மின்னல் நிலையாக இருந்து சுவர்ணமயமா காட்சி அளித்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது சாட்சாத்து அந்த கூட்டத்தை நம்ம கல்பிச்சு பார்த்தால், மின்னல் நிலையா இருக்கக்கூடிய மின்னல்களுடைய கூட்டத்தை கல்பிச்சு பார்த்தால் அது இந்த சுதர்சன ஆழ்வாரை போலத்தான் இருக்கும். சாதாரணமா அக்னி ஜுவாலைகள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், ஒரு சில அக்னியிலே நம்மளால தாங்க முடியாது. காளிதாசன் சொல்றான் சில காவியத்தில், அக்னி ஜுவாலையில மத்தியில இருந்து தபஸ் பண்றாளாம், அந்த அக்னி ஜுவாலையில நின்று கொண்டு தபஸ் பண்ற பார்வதியினுடைய அந்த வர்ணனை வர்ணிக்கிற பார்வதிய வர்ணிக்கிறப்போ எப்பேற்பட்ட அக்னி ஜுவாலைகள் அப்படின்னு சொல்றான் காளிதாசன் குமாரசம்பவத்தில். சாதாரணமா இருக்கக்கூடிய ஏதோ சில அக்னி ஜுவாலைகளுக்கு மத்தியில இருந்து கொண்டு தபஸ் பண்ணக்கூடிய அந்த பார்வதியை பத்தி வர்ணிக்கிறப்போ, லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அக்னி ஜுவாலைகளையும் ஒரு சேர பார்த்தால் அது எப்படி இருக்கும் சுவாமி தேசிகனுடைய ஒரு கல்பனை பாருங்க. லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அக்னி ஜுவாலைகளையும் சேர்த்து வைத்து பார்த்தால் அது சாக்ஷா சுதர்சன அழ்வார். யந்திரத்தில் சுதர்சன யந்திரம் நாம் எல்லாம் பிரதிதினம் சேவிச்சிருக்கோம். அதை சுத்தி வாசு வியூகாவதாரங்களுடைய அந்த சித்திரங்கள் இருக்கும். சாதாரணமாக சுதர்சன ஆழ்வாரை பற்றி இன்னதுன்னு சொல்ல முடியாது. சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் அதான். பெரிய பெரிய வித்வான்கள் கூட அவருடைய பெருமையை பூர்த்தியா அறிய முடியாது அப்படின்றார். ஆசிரித்தாளுடைய ஒரு பரிரக்ஷணத்தில் எப்பவுமே சமர்த்தராக இருக்கக்கூடியவர். சாவதானமாக, அதாவது ஒரு சாவதானதா, அந்த சாவதானதா எப்பவுமே சுதர்சன ஆழ்வார்கிட்ட இருக்கும். ஆச்சரித்தால பரிரக்ஷணம் பண்ற சமயத்தில் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தை அருளி செய்கிறார் தாசன்.